Bismillahirrahmanirrahim. Les éditions Damaj ont le plaisir de vous présenter شرح ثلاثة الأصول لفضيلة الشيخ العلامة محمد بن صالح العثيمين رحمه الله تعالى l'explication des trois fondements par l'éminent savant محمد بن صالح العثيمين رحمه الله تعالى une suite de cours donnée par le frère Mounir al-Maghribi حفظه الله تعالى au sein du centre d'études islamique دار الحديث السلفية بدماج cours numéro 16 nous demandons à Allah عز وجل que ce travail soit profitable à l'islam ainsi qu'aux musulmans. بسم الله الرحمن الرحيم ما الدليل أن الرب هو الذي يستحق العبادة ما الدليل أن الرب هو الذي يستحق العبادة يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم أحسنت يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من يذكر دليلا على بعض آيات الله ومن آياته الليل ما يكفي أحسنت طيب يكفي ومن آياته الليل والنهار من هو الرب عند من هو الرب الرب ذكر شرع تيمين صفات يتصف بها الرب ما هي الرب هو المالك الخالق المدبر احسنت قال شيخ الإسلام رحمه الله تعالى قال ابن كثير رحمه الله تعالى الخالق لهذه الأشياء هو المستحق للعبادة هذا ذكره شيخ الإسلام بالمعنى أما بالنص قاله قال ابن كثير في تفسيره بالنص قال فبهذه أو فبهذا يستحق أن يعبد وحده ولا يشرك به غيره انتهى من التفسير فكلام شيخ الإسلام بالمعنى الخالق لهذه الأشياء هو المستحق للعبادة أما قول ابن كثير بالنص قال فبهذا يستحق أن يعبد وحده ولا يشرك به غيره انتهى كلام ابن كثير واضح أن الخالق لهذه الأمور هو المستحق للعبادة celui qui a créé tout ce qu'on a vu auparavant tous les signes qu'il a cités al-layl al-nahar fa la shak annahu yastahiq al-ibada celui qui est caractérisé par le mulk qui possède tout qu'a créé celui qui mérite d'être adoré qala shaykh al-Uthaymeen rahimahullah ta'ala ibn kathir qala huwa imaduddin abu al-fida إسماعيل بن عمر القراشي الدمشقي الحافظ المشهور صاحب التفسير التفسير المشهور تفسير القرآن العظيم من أحسن التفاسير من أحسن التفاسير قال والتاريخ أي البداية والنهاية كتاب البداية والنهاية وهو من أحسن ما كتب كذلك في التاريخ فابن كثير رحمه الله إمام في التفسير إمام في التاريخ، إمام في الحديث، فهو من أئمة أهل السنة رحمه الله. قال من تلاميذ شيخ الإسلام ابن تيمية، نعم، استفاد من ذلك العالم، ذلك البحر رحمه الله شيخ الإسلام. فالحافظ ابن كثير ثمره من ثمرات دعوة شيخ الإسلام أبي العباس ابن تيمية رحمه الله. قال توفي سنة 74 و700، استفاد منه، وله كتب كثيرة، كتب كثيرة في السيرة وفي الحديث. ومن أشهر مصنفاته التفسير رحمه الله. قال شيخ العثيمين لما أو نقرأ بعدها، قال الخالق لهذه الأشياء هو المستحق للعبادة. قالوا أنواع العبادة التي أمر الله بها مثل الإسلام والإيمان والإحسان إلى آخر. قال شيخ العثيمين رحمه الله تعالى لما بين المؤلف رحمه الله تعالى أن الواجب علينا أن نعبد الله وحده لا شريك له، بين فيما يأتي شيئا من أنواع العبادة، فقال وأنواع العبادة مثل الإسلام والإيمان والإحسان. نعم، الشيخ أو الإمام محمد بن عبد الوهاب رحمه الله لما بين أن الله هو المستحق للعبادة ذكر، سيذكر الآن أمثال أو أمثلة. الآن إذا مدخك الله سلوك من غير الأدغاشن السن، الآن يبعنا مدخي دي أدغاشن، le fait de demander de l'aide, le fait de gorger, le fait de kada, et il va nous donner avec chaque adoration un dalil. فالآن يعني نحن نقرأ. قال شيخ العثيمين رحمه الله وهذه الثلاثة الإسلام والإيمان والإحسان هي الدين، كما جاء ذلك فيما رواه مسلم من حديث عمر بن الخطاب رضي الله عنه المعروف أو المشهور بحديث جبريل، وتقدم شرحه في درس الأربعين النووية. أما الآن شيخ العثيمين يذكره ليبين لك أن الإسلام والإيمان والإحسان سدين، أن الإيمان والإسلام والإحسان سدين، كما قال في آخر الحديث جاءكم يعلمكم دينكم. فجميع الدين مبني على هذا، الإسلام أي الأركان الخمس، الإيمان الأركان الست، والإحسان. وهذا سيأتي معنا الآن شيخ العثيمين اللامي، لكن وبعض طيب هذا الأصل الثاني صبيت الإسلام والإيمان والإحسان بعد طيب. أما الآن يتمضخي كتوساس رأس الدين فقط. قال صلى الله عليه وسلم أو رضي الله عن عمر قال بينما نحن عند رسول الله صلى الله عليه وسلم ذات يوم اطلع علينا رجل شديد بياض الثياب شديد سواد الشعر لا يرى عليه أثر السفر ولا يعرفه منا أحد، حتى جلس إلى النبي صلى الله عليه وسلم فأسند ركبتيه إلى ركبتيه ووضع كفيه على فخذيه فقال، أي رجل جاء أنهم يدفنوا على النبي عليه الصلاة والسلام ils l'ont jamais vu homme la ya'rifu minna ahad, personne le connaît, et il avait des habits blancs et propres et il avait des cheveux noirs. فلهذا قال ليس علي اثر او لا يرى علي اثر السفر، لان تعلمون على الفقه حتى الان dès que tu voyages tu vois si quelqu'un يعني il a voyagé بالتعب خاصة في ذلك الزمن la poussière la كذا la كذا. اما هذا الرجل il est venu les voir, ils l'ont jamais vu. Et ils ont su que c'était pas un voyageur. Ça serait un voyageur, il n'aurait pas des habits aussi blancs et des cheveux aussi noirs. C'est pas possible. Ils montent sur des montures, il y a le désert, il y a Kata, tu peux pas arriver à Kata. Ils ont été étonnés, ta'ajjab. Ils ont été étonnés de cette personne. قال ولا يعرف منا أحد حتى جلس إلى النبي فأسند ركبتيه إلى ركبتيه ووضع كفيه على فخذيه. نعم، il est venu et il s'est assis avec le prophète عليه الصلاة والسلام. قال يا محمد أخبرني عن الإسلام. فسأل إلى ما دين كسيه أخبرني عن الإسلام. فقال رسول الله صلى الله عليه وسلم الإسلام وأن تشهد أن لا إله إلا الله وأن محمد رسول الله وتقيم الصلاة وتؤتي الزكاة وتصوم رمضان وتحج البيت إن استطعت إليه سبيلا. قال صدقت. قال فعجبنا له يسأله ويصدقه. Al-An, ils ont encore été plus étonnés. Ils ont demandé, ou la personne, elle a demandé au prophète, c'est quoi kada, c'est quoi kada, c'est quoi kada, c'est quoi l'islam? Et alayhi salatu salam, le Nabi répond, il a dit l'islam kada, et à la fin, il a approuvé, il a dit, sadaq, c'est vrai. Bon, ils ont été étonnés, comment tu poses une question et tu connais la réponse? وهذا في دليل على ماذا؟ وانا يبقين فائدة من هذا في الأربعين أحسن فماذا يفعل؟ نعم من باب استفادة للآخرين أحسنت أنه يجوز تكون كيك شوز et tu poses la question لكن من باب ماذا que les autres y profitent ça c'est دليل المسألة هذا الحديث فجبريل connaissait il sait c'est quoi l'islam لكن il a posé la question pour que les autres يستفيدون فلا بس tu poses une question tu connais la réponse من باب استفادة للآخرين فقال رسول الله أو نعم أو قال فأخبرني عن الإيمان قال أن تؤمن بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر وتؤمن بالقدر خيره وشره قال صدقت انظروا إلى encore إلا prouvé قال فأخبرني عن الإحسان قال أن تعبد الله كأنك ترى فإن لم تكن ترى فإنه يراك قال فأخبرني عن الساعة قال ما المسؤول عنها بأعلم من السائل قال فأخبرني عن أماراتها قال أن تلد الأمة ربتها وأن ترى الحفات العرات العلاة رعاء الشاء يتطاولون في البنيان ثم انطلق فلبثت مليا ثم قال لي يا عمر أي قال له رسول الله يا عمر أتدري من السائل قلت الله ورسوله أعلم قال فإنه جبريل أتاكم يعلمكم دينكم هذا الشاهد شرع تيمين الحديث اللي أمني بخصة أي كل الإسلام والإيمان والإحسان سلا غوليجون كومبلت أما الحديث يعني أركان الإسلام أركان الإيمان شرع تيمين يبقى les expliquer plus tard فلا حاجة pas besoin d'expliquer tout de suite قال فجعل النبي صلى الله عليه وسلم هذه الأشياء هي الدين وذلك أنه أو أنها متضمنة للدين كله نعم متضمنة للدين كله الإسلام للسانك أركان الإيمان للسي أركان الإيمان والإحسان tout ça c'est الدين ديني tourne autour de ces choses إما أعمال ظاهرة إما أعمال باطنة وهكذا قال الشيخ الإسلام وأنواع العبادة التي أمر الله بها مثل الإسلام والإيمان والإحسان ومنه الدعاء والخوف والرجاء والتوكل والرغبة والرهبة والخشوع والخشية والإنابة والاستعانة والاستعاذة والاستغاثة والذبح والنذر وغير ذلك من أنواع العبادة التي أمر الله بها كلها لله الآن شيخ الإسلام يتمنطر يتعطيني دي زيكزامبل عبادة الدعاء لا فوكاسيون لا بور الرجاء الاسبيرانس التوكل الرغبة الخشوع tout ça c'est des exemples de عبادة et à la fin il a dit وغير ذلك donc c'est une عبادة elle doit être لله c'est qui nous rappelle le تعريف de العبادة تعريف شيخ الإسلام تفضل يوسف أحسنت اسم جامع لكل ما يحبه الله ويرضاه من الأقوال والأعمال الظاهرة والباطنة c'est ça l'ibada l'ibada c'est tout ce qu'Allah il aime comme parole et action que ça soit apparent ou caché tout ça ça s'appelle l'ibada tant qu'Allah il aime et c'est une parole ou une action apparente ou cachée c'est une ibada enfin Cheikh l'Islam lui t'a donné des exemples il t'a donné des exemples de l'ibada mais l'ibada est il y a beaucoup إكرام الجار إكرام الضيف الصدق الأمر بالمعروف النهي عن المنكر الجهاد الدعوة توصل سيد عبادة توصل الله إلا فشغل الإسلامي نزادوني كالكوز إكزام قال شرع تيمين أي كل أنواع العبادة مما ذكره وغيره أو ما ذكره وغيره من أنواع العبادة كان وغيره أو غيره لا وغيره لله وينظر لله وحده لا شريك له فلا يحل صرفها لغير الله تعالى هذا ما من عبادة une adoration t'as pas le droit de la donner à autre qu'Allah ملك مقرب نبي مرسل ولي شجر حجر t'as pas le droit أنواع العبادة تقصي العبادة تندلج جزء العبادة elle est que pour Allah عز وجل Et on va voir qu'il y a des tafsils après. Mais qu'il y a le dua, on va voir que le dua, c'est kada. On va voir le khawf, il y a un khawf tabi'i, il a akhiri. Amma l'asl de l'ibada, hada. L'ibada, elle est lillah. Et l'an, Cheikh Al-Utaymin, il va rentrer dans les détails. Qala. Qala, والدليل, qala, Cheikh Al-Islam, rahimahullah, والدليل, qawluhu ta'ala, wa anna al-masajida lillah. Fala tad'u ma Allahi ahada. Tout ça, on a vu. Tout ce qu'on entre pas, on a vu avant. Allez, hada, on n'explique pas tout. Celui qui a raji, c'est واضح. قال فمن صرف منها شيئا لغير الله فهو مشرك كافر. والدليل قوله تعالى ومن يدعو مع الله الها اخر لا برهان له به فانما حسابه عند ربه انه لا يفلح الكافرون. Cheikh l'islam, rahimahullah, il te montre que celui qui donne une adoration à autre qu'Allah, c'est un kafir. C'est un mushrik. Il sort de l'islam. Le dalil, c'est quoi? C'est la ayah qu'il a cité. وَمَنْ يَدْعُوا مَعَ اللَّهِ إِلَىٰ آخَرْ لَا بُرْهَانَ لَهُ بِهِ. Il a fait du shirk. مَنْ يَدْعُوا أي مَنْ يَعْبُدْ. الدُعَاء هو العبادة. الدعاء تطلق على العبادة. وبابغ أن الدعاء قسمان. الدعاء مسألة ودعاء عبادة. فالسلوي كدن إن أدغاسوا أدخك الله تسكدي الله عز وجل لما إنه لا يفلح الكافرون. Il les a appelés kuffar. Allah, il a appelé ceux qui donnent une adoration à autre que lui, kuffar. هذا الشاهد. هذا الشاهد من الآية. قال الشيخ العثيمين رحمه الله أي في الشرح هذا قال ذكر المؤلف رحمه الله تعالى جملة من أنواع العبادة وذكر أن من صرف منها شيئا لغير الله فهو مشرك كافر واستدل بقوله تعالى وأن المساجد لله فلا تدعو مع الله أحدا. هنا بيكون فائدة عند أحدا. ما هي؟ وأن المساجد لله فلا تدعو مع الله أحدا. سكولة فائدة عندك فماذا؟ أحسنت. أن أحدا نكرة في سياق النفي أو النهي لا تدعو. هذه القاعدة والغرب تكتا نهي. مثلا تدي لا تفعل شيئا نكرة في سياق النهي لا يفيد العموم. فعند الآية فلا تدعو مع الله أحدا. أحدا إلى نكرة إلى أن ديفيني كما يقول أحدا تنوين في سياق النهي أي تبال دوا دادوري بيرسون. C'est pas que le gars nous dit non mais lui c'est un wali, non lui c'est un prophète, non le soleil il est kadala, ahadan, personne c'est personne. فاستفدنا من هذا أن العبادة حق لمن؟ لله. قال ومن قوله ومن يدعو مع الله إلها آخر لا برهان له به فإنما حسابه عند ربه إنه لا يفلح الكافرون. قال ووجه الدلالة. وجه الدلالة أي pourquoi شيخ الإسلام إلى cité ce verset. وجه الدلالة أي لماذا إلا ميسي. فسي je vous demande وجه الدلالة من الآية c'est quoi. Pourquoi شيخ الإسلام إلى ميسي ce verset ici. عند من؟ Je viens de la citer à une minute. Indak. C'est quoi fil ayah? Il est shahid. La yuflihu. Ahsan. C'est ça wajh dalala. Alors celui qui donne une autre adoration à Allah, Allah il l'a appelé kafir. Le cheikh l'islam il t'a amené le dalil pour montrer. Annahu il ne parle pas min nafsih. Annahu c'est pas lui qui a kaffar fulan fulan. Non. Celui qui fait du shirk, c'est un kafir. Hatta nous, l'an, on dit ça. On dit celui qui adore autre qu'Allah, c'est un kafir. Personne ne peut nous dire non, vous êtes des takbir, vous. Non. C'est Allah qui a donné ce hukm. Nous, dans l'aïa, la yuflihu le kafir. Allah, il les a appelés kuffar. C'est la dîne de l'islam. Il est même lié à la adilla. C'est pas moi, j'ai envie de kaffar, toi, t'as pas envie. Moi, si je kaffar, tu dis je suis un takfir. Si tu kaffar pas, je te dis t'es un mordi. Là, c'est pas un kada. Ad-dalil. Celui qui a dalil, on revient tous. Si tu khalif dalil, fa. الآن على خطر لأن يبدها هوا في هذا يبدها هوا تبلغه تبلغه تشوف تنطر نفس نوم يجنو كفر باي اللي قال لا إلا في الساعة يعني on parle de l'œuvre الآن on parle pas de la personne on avait dit c'est autre chose لكن l'œuvre ça c'est du coffre انتهى après la personne il y a الشروط الموانع كما تقدم. أما بعض الأمور c'est واضح celui qui fait un sujoud لغير لا يكفر. Il y a que forcément s'il est majnoun. Yani, c'est le chourot, t'as le maqsoud, hada. Peut-être il est majnoun, peut-être il. قال ووجه الدلالة من الآية الأولى أن الله تعالى أخبر أن المساجد وهي مواضع السجود أو أعضاء السجود لله. قوله وأن المساجد لله. المساجد فيها اختلف العلماء بعضهم قال مساجد أي موضع السجود المساجد المسجد أو المساجد الجمع سأكتفي السجود اكتفي السجود مثلا المسكي هذه سأن أدروك وفي الأبخير وفي السجود صف المساجد كذلك مساجد قالوا أعضاء السجود ما معنى أعضاء السجود عبد الملك نعم أي الجوارح أو الأعضاء التي تسجد عليها كما في حديث ابن عباس تقدم معنا في البخاري في درس الشيخ قبل يومين وهكذا من يذكرنا بالحديث حديث ابن عباس على سبعة أعضاء الجبهة وأشار بيده إلى أنفه كما أصبع اليدين قبل القدمين اليدين والركبتين والقدمين أطراف القدمين أبيك الجبهة أبيك الجبهة صف الست فالمؤمن مأمور أن يسجد في صلاته على سبعة أعضاء ست مم le nez et le front ça fait un membre il le compte un les deux mains ça fait un on ça fait deux ça on est à trois les genoux ça fait cinq et le bout des pieds les doigts les orteils ça fait sept ça fait sept fa le masajid بعض العلماء يريدون هذا اي les membres les membres fa l'aya ça va donner quoi le معنى وان المساجد لله dans les deux cas la معنى est bonne al masajid si c'est les lieux pour faire le sujoud les mosquées c'est à Allah حتى المسجد تلفل بيت الله يا با ديشكال كذلك للمور للمور الله سي الله كي ذكري ف وان المساجد لله هذا وهذا لا بس قال وهي مواضع السجود او اعضاء السجود لله ورتب على ذلك قوله او قوله فلا تدعو مع الله احدا كيف سوا avec tes membres ou à la mosquée t'as pas le droit d'invoquer autre qu'Allah le masjid il est lillah t'invoques Allah seul dans la mosquée avec tes membres t'as pas le droit de faire un sujoud de ghayrillah t'as pas le droit d'invoquer autre qu'Allah dans la mosquée ou sur la mosquée t'as pas le droit tout ça ça appartient à Allah subhanahu wa ta'ala Allah c'est le khaliq c'est le malik fa yastahiq al-ibadah qala rabbukum d'ouni ou ya ayuhal nas اعبدوا ربكم قال قال فلا تدعوا مع الله أحدا أي لا تعبدوا معه غيره فتسجدوا له ووجه الدلالة من الآية الثانية بأن الله سبحانه وتعالى بين أن من يدعو مع الله إلها آخر فإنه كافر هذا الشغل الإسلام مضخي أولا كالله سر كفاتر il t'a montré qu'Allah c'est lui qui mérite l'adoration Thumma il t'a montré des exemples d'adoration Thumma à la fin il t'a montré que celui qui est associé avec Allah dans une de ses adorations il sort de l'islam c'est un kafir enfin, c'est ça le tertif sur l'islam il te montre Tawhid Rububiyya Thumma il nous a montré Tawhid Uluhiyya Thumma il nous a montré celui qui fait du shirk dans l'Uluhiyya c'est un kafir هذا المراد قال لأنه قال إنه لا يفلح الكافرون نعم Ça montre quoi ? Ça montre que celui qui adore autre qu'Allah, il va à sa perte. Il y en a, il a mis la yuflih. Al-falah, c'est la réussite. Enfin, celui qui adore autre qu'Allah, la yuflih. Il ne va pas réussir. Voilà, il a shrakta, il a ahbatanna amaluk. Voilà, takunanna minal khasiri. Allah hakama, mais celui qui fait du shirk, il va à sa perte. Wal-asr, inna l'insana la fi khusr, illa ladhina amanu. Wal-iman il est mabni ala tawhid. Celui qui n'a pas l'iman, il est fait khusr. Il va s'en perdre. Al-Mushrik, la yuflih. Al-Mushrik, il est perdant. Il est perdant. La tardar bi-halihi vid-dunya. Il a des enfants, il a des voitures, il a du mal. Il va s'en perdre. Mata'a qu'un mata'a d-dunya, qalil. Ça, c'est. Ça va vite passer, ça. Comme une kuffar, ils ont de l'argent, une maladie, une tahal amr. Il meurt, après il est fait khusran. Abad al-abidin. فالمشرك والكافر اللي في خسر اللي في خسر المؤمن اللي في فلاح توصى مؤمن الى التوحيد الى الصلاه الى ان شاء الله اللي على خير اللي على خير ولو حصل شيء من الضعف المؤمن يتوب يستغفر ومن حقق التوحيد اللي في فلاح اللي في فلاح ça te montre l'importance du tawhid et la gravité du shirk قال وفي قول لا برهان له به إشارة إلى أنه لا يمكن يكون برهان على تعدد الآلهة فهذه صفة فهذه الصفة لا برهان له به صفة كاشفة قد يقول قائل قول الله عز وجل ومن يدعو مع الله إلها آخر لا برهان له به أي celui qu'avoc الله عز وجل sans preuve. Une personne elle peut se dire si j'ai des preuves je peux invoquer. Mais Allah il a dit celui qui adore autre qu'Allah sans preuve. Une personne elle veut se dire si j'ai des preuves je peux. Mal jawab. Mal jawab. Si tu as des preuves tu peux adorer autre qu'Allah. فلماذا الذي لا برهان له به احسن c'est pour montrer qu'il n'aura pas de preuve. Ça ne veut pas dire que قوله ومن يدعو مع الله إلها آخر لا برهان له به ça veut dire que أنت tu vas et tu cherches des preuves. Tu dis ah c'est bon j'ai trouvé une preuve je peux adorer فلان. لا لا برهان له به c'est une صفة كاشفة elle te montre que tu n'auras pas de preuve. فالآية لا مفهوم لها أي مفهوم مخالفة. Ça ne veut pas dire c'est pas tu comprends si j'ai un burhan je peux adorer autre qu'Allah. Il n'y a pas de mafhoum fi hada. Allah il a dit la burhan ala hubeh, tu ne trouveras pas de burhan. Et il n'y a pas de burhan. C'est impossible. Et Allah il est le créateur, il est unique. Enfin, c'est lui qui mérite l'adoration unique. Tu ne pourras jamais trouver une preuve comme quoi Fulan il mérite l'adoration. Non. Si tu dis Fulan il mérite l'adoration, tu l'as mis Rabb. Wa hada kufrun billah azza wa jalla. فلا برهان له به صفة كاشفة قال مبنية للأمر وليس صفة مقيدة تخرج ما فيه برهان لأنه لا يمكن أن يكون برهان على أن مع الله إلها آخر. نعم هذا واضح أنه شيخ العثيمين يتكسبيك ça veut pas dire que celui qui adore Allah عز وجل sans preuve ça veut pas dire que si tu trouves des preuves tu peux adorer. لا لا ولا أحد يقول بهذا مفهوم أبد. يختصر الكلام. غيرك فؤاد. نعم فقول قول الله عز وجل لا برهان له به ماذا؟ نعم فذكر الله عز وجل هذا أنه لا يجد سبب بادغ يا مفهوم سبب بادغ يا مفهوم أي مخالفة أنك si tu trouves tu peux non الله t'a mis ça c'est كما قال أمر أنك tu trouveras pas de preuve tu trouveras pas de preuve هذا طيب فهمتم قال Si on a compris qu'Allah c'est le Rab, ou alhamdulillah on a compris, hatta al-kuffar ya'taqidoun hada, anna Allah c'est le créateur ila akhiré, thumma na'taqid anna Allah c'est lui qui mérite l'adoration. Et on a cité, il a cité quelques exemples d'adoration, et on sait que celui qui donne l'adoration à autre qu'Allah, il sort de l'islam, c'est un kafir. Al-an, sur l'islam, il va donner des exemples d'adoration. Al-du'a, et il va donner un dalil. Al-khawf, il va donner un dalil, et l'akhir. نأخذ ما نستطيع قال وفي الحديث الدعاء مخ العبادة والدليل قوله تعالى وقال ربكم ادعوني استجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين العبادة الأولى la première adoration qui va nous donner sur l'islam c'est الدعاء الدعاء l'invocation. Ça c'est la première. Il a donné deux dalils pour l'invocation. Le premier, mina sunnah, ad-du'a mukhul ibad. Et le deuxième, mina al-Qur'an. Wa qala rabbukum ud'uni. Ud'uni. Fa hakada. Hakada talib al-'ilm. Wa min bab awla al-'alim. Yastadil bil-Qur'an wa bis-sunnah. C'est ça l'adilla. Il a pas dit, Cheikh l'Islam, mon père il m'a dit, ou j'ai entendu. Ou j'ai lu quelque part. انظر الى ذي وفي الحديث كذا والدليل قوله تعالى كذا انتهى فالدو دليل فوق الدعاء والاول ضعيف الدعاء مخ العباده ضعيف قال أخرجه الترمذي إلى ضعيف. فيه ابن لعيعة أي ضعيف. كذلك عن عنت الوليد. على كل حال الحديث إلى ضعيف. حتى الترمذي قال غريب من هذا الوجه. فالحديث إلى ضعيف. الدعاء مخ العبادة. يانوت دليل يانوت حديد. يبي قبلاس شو لا سقى. الدعاء هو العبادة للصحيح. فنحن قول الشيخ الدعاء مخ العبادة يعني الضعف، لكن يا حديث في الغصام الدعاء هو العبادة. قال الشيخ العظيمي رحمه الله تعالى هذا الشروع من المؤلف رحمه الله تعالى في أدلة أنواع العبادة التي ذكرها في قوله وأنواع العبادة التي أمر الله بها مثل الإسلام والإيمان والإحسان ومنه الدعاء. فالآن الشيخ الإسلامي va rentrer et va nous citer des adorations. لماذا il va nous citer ça شيخ الإسلام؟ لماذا الآن؟ On va voir si vous suivez. لماذا الآن il nous cite des adorations؟ Il va nous dire kada kada. Ça sera quoi؟ T'es obligé de connaître quoi? Ahsant. Sur l'islam, il va te montrer des adorations pour te montrer que ça, c'est pour Allah. Al-Ali va rentrer dans le dua, il va te montrer que tu invoques Allah seul. Après, il va te montrer la peur, il va te montrer kada, il va te montrer kada. Anta, tu dois connaître les ibadah et tu dois apprendre c'est quoi le shirk. Le résultat, ça va être quoi? Que tu vas adorer Allah seul. Tu vas adorer Allah seul. Et c'est ça, al-ma'mour. C'est ça, al-matlub mink. واستدل المؤلف رحمه الله تعالى بما يروى عن النبي عليه الصلاة والسلام أنه قال الدعاء مخ العبادة. وانتبه لقول شيخ العثيمين يروى عن النبي. Ça montre que même شيخ العثيمين رحمه الله تعالى il a pas dit c'est grâce au Nabi qu'a dit là. Il a dit on rapporte que le prophète il a dit ça. Ça montre qu'il y a un ضعف. Ça montre que le hadith est ضعيف. فالحديث est ضعيف بلا شك. قال أنه قال الدعاء مخ العبادة واستدل كذلك بقوله تعالى قال ربكم ادعوني استجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. السنة أو الحديث الدعاء هو العبادة لواضح l'invocation c'est l'adoration. Ça c'est واضح. Le verset واضح. وقال ربكم ادعون أي invoquez-moi. Ça montre que c'est une invocation. Allah il t'a demandé. Ah oui, il t'a ordonné de l'invoquer. Ça c'est une invocation. Enfin, pour l'instant, là, ça veut dire que l'invocation c'est une adoration. Avec un dalil de la sunna et un dalil du Coran. قال فدلت الآية الكريمة على أن الدعاء من العبادة ولولا ذلك ما صح أن يقال إن الذين يستكبرون عن عبادة سيدخلون جهنم داخرين. الآن شيخ العثيمين تموتخ لماذا الدعاء سي العبادة par rapport au verset. Qui c'est qui nous explique? Ça serait pas une عبادة. فضل فؤاد. أحسنت. لأن الله t'a dit adore-moi أو invoque-moi. ثم il a dit c'est lui qui m'adore pas kada kada kada. Ça montre que l'adoration c'est l'invocation c'est une adoration. لأن après le دعاء il a mis عبادة. فالinvocation c'est من أعظم العبادات. C'est pour ça que le Nabi صلى الله عليه وسلم il a dit الدعاء هو العبادة. Et on va voir dans les أحسن de العبادة de الدعاء أن الدعاء دعاء عبادة ودعاء مسألة. قال فمن دعا غير الله عز وجل بشيء لا يقدر عليه إلا الله فهو مشرك كافر سواء كان المدعو حيا أو ميتا. الآن الشيخ العثيمين يبعنوا دليل الحكم. Celui qui invoque autre qu'Allah, il y a plusieurs cas. Un cas, ça va être du kufr et du shirk. Et un cas, ça ne va pas être du kufr et ça ne va pas être du shirk. Al-mas'ala, tadour ala talata di umur. An yakoun al-shakhs hayyan, hadiran, qadiran. Retiens ces trois choses. Hayyan, حاضرا قادرا اي سي لا بيرسون الي فيفونت Hein, on est en train de parler, tu invoques une personne. Si elle est vivante, c'est la première chose. Elle est capable, Qadiran. Et elle est Hadir, elle est présente. Enfin, c'est trois choses. Si tu lui demandes quelque chose, c'est pas du shirk. Exemple. Je demande à Nour. Nour, il est présent. Il est vivant. Il reste le troisième. Est-ce qu'il est capable ou pas? Une personne, elle demande à Nour. Nour, prête-moi ton stylo. Fais l'oral arabia. C'est Abida. Il y a un Nour. Donne-moi Kada. Sourah, c'est Sourah Tidua. La qu'il a dit, il est présent, il est capable. Il est capable. C'est pas du shirk. Il me passe son stylo. Et une autre personne, elle vient vers Nour. Elle lui dit, il y a Nour. Je ne sais pas ce qui va se passer dans deux semaines. Dis-moi ce qui va se passer. Matalène, il veut voyager. Et il veut que Nour, il lui montre Kada Kada. Hada, c'est du shirk. Nimada. Il est vivant, Nour. Il est haï. Il a le premier. Il est présent. Il lui manque quoi? Il lui manque quoi? Al-Qudra ma'inda. Ça, c'est khasum billah. علم الغيب خاص بالله خاص بالله لا يعلم من في السماوات والأرض الغيب إلا الله الغيب إلا الله يك الله كي connaît la vision. Ta l'invocation, donc on l'a divisé en deux, shirk et pas shirk. قال الشيخ العثيمين وغفر قال فمن دعا غير الله عز وجل بشيء لا يقدر عليه إلا الله أي إدمه une chose, il n'y a qu'Allah qui est capable de la donner. Ça, c'est du shirk. Khal. Khal. Ben da'a. Ou, qabla hada. Khal. Illa Allah fa huwa mushrikun kafir. Sawa akana al-mid'u hayyana ou mayyita. Ça te montre que le mas'ala, c'est pas qu'il est vivant ou mort. Non, il y a trois choses. Maintenant, la personne, elle est vivante. Lakin, elle n'est pas présente. Et anta, tu lui demandes. بعد الصوفية الغلاة بعد الصوفية الغلاة مثلا il va dans un autre pays, son cheikh il est je sais pas où, il lui demande. Il lui demande, hada, il a une aqida sur lui. Il ne peut pas te répondre, lui, il t'entend pas, t'es loin. T'es loin. Maintenant, il est au Yémen, il demande quelqu'un à Madrid, en Arabie Saoudite. Il dit, oh, Foulen, donne-moi Kada. A'oudou billah. Ça, c'est du shirk. Enfin, ça dépend. L'histoire de Hayy, Mayyit, Qadir, c'est important. En tout cas, il faut que tu comprennes les trois. Les Anna, ça peut être du shirk et la personne, il est vivant. Nous, souvent, on dit, il invoque les morts, il invoque. Même vivant. Tu vas vers un vivant, tu lui demandes l'invisible. C'est du shirk. Les Anna, t'as une aqida que ce vivant, il a shaym la rububiyya. L'invisible, c'est que pour Allah. C'est une sifa pour Allah. Il n'y a personne qui connaît. Les Mada, tu vas demander ce vivant. الدعاء في هذا الحال سيشرك وسيكف الى بيرسون السور دو الاسلام ولو في الصلاه ولو في الحج ولو في الصيام ولو يدي الشهاده سالو سيغ ريان دو تو لان وقع في ناقد من نواقض الاسلام سي كوم اون بيرسون كان لي ابلوشن كان لودو اي لا بيردو لودو تا في لودو tu l'as fait, tu l'as. Il y a une chose qui t'a fait perdre l'odo. Tu dois refaire l'odo. Fal'an, t'étais musulman. T'avais shahada, t'avais gada. Si tu fais ça, t'as plus d'islam. T'as perdu l'islam. Tu dois faire tauba et revenir. Et si tu meurs à la hada al-had, tu meurs mushrikun kafir. Mushrikun kafir. Fal'amri le khatir. Al-amri le khatir didden. Qal. Wa man da'a hayyan. بما يقدر عليه مثل أن يقول يا فلان اطعمني يا فلان اسخني فلا شيء فيه لا شيء فيه صدقوا تقدمت معنا المسألة النبي صلى الله عليه وسلم نهى عن كثرة السؤال لا تفهم لا موديسيتي في الإسلام النبي صلى الله عليه وسلم نهى عنها إلا حاجة une personne il a plus rien il a أما toutes les deux minutes donne-moi ça passe-moi ça ça c'est منهي عنه حتى الصحابة رضي الله عنهم كما تقدم معنا بعضهم ils faisaient tomber quelque chose, maintenant il était sur sa monture, et il avait un bâton pour guider la monture. Il le faisait tomber, il demandait à personne, il descendait, il le prenait. Les Allah, ils ont fait bay'a le Nabi alayhi salam, Allah nas'al an-nas shay'a. Le Nabi alayhi salam, il les a éduqués comme ça, al-iffa. Là, il y a un musulman, toutes les deux minutes, il va. Mettre la sahab jam'iyyat, toutes les deux secondes dans le masjid, donne-moi kada, donnez-nous kada, on a besoin de kada. Là, il y a un bari. Là, il y a un bari. Al-iffa. Les sahaba, ils ne demandent rien à personne. Ils ont fait le bay'a à la hada. Ou le Nabi sallam, il a montré un katrat al-mas'ala. Le fait de demander beaucoup, la personne, yawm al-qiyamah, elle vient avec le visage et elle est la peau sur les os. Tellement qu'il demandait beaucoup. C'est pas sûr que ça. Ça, c'est le soual que Cheikh Uthaymin dit l'un. Hada l'afdal tarko. Lakin celui qui demande, il peut tomber dans l'if. S'il a une haja, c'est yajouz, c'est mubah. Ça dépend. On l'avait vu, nahlou al-mas'ala. On va pas la refaire ici. Lakin pour te montrer. C'est à jour, c'est pas du shirk. Lakin, tu peux tomber dans l'is. Celui qui demande beaucoup et il n'y a pas de haja, là, demande pas. Demande rien aux gens. Il y en a le fait de demander aux gens, tu vas être lourd. Et les gens, ils vont te lâcher. Tous les jours, ah, viens, ils te demandent quelque chose. Tu vas dire, là, fala tas'al. La tas'al. Tant que tu peux rien demander, demande rien. Demande rien. Allah, hatta le stylo, si tu peux passer, je demande pas, demande pas. Après, c'est une haja. Là, bas, on dit pas, nahlou, ça interdit là. Lakin, l'insan, qui est afif, Allah Azza wa Jal, yugni, min fatli. Yugni, min fatli. Sahaba, ils étaient hakada. Ils demandaient rien à personne. Ils demandaient rien. Ils demandaient à Allah Azza wa Jal, ils faisaient les sabbats. Amma, daïman, vers les gens, c'est pas taillé. Ala kulli hal, cette surah, c'est pas du shirk. L'imada, c'est pas du shirk. La sourate qu'on a dit. Maintenant, comme on a dit, je demande à Ismaïl Kada, je lui demande son livre. Il est présent, il peut me le donner, il est capable. Là, on a dit l'afdal al-insan, et Inch'Allah, on verra s'il y a force. Dans un des livres, on expliquera al-mas'ala. Cheikh Mokbir Rahimallah, la risala nafi'a fi hada. Dham al-mas'ala. Dham al-mas'ala. Et le fait de demander aux gens, c'est madhmoum. On parle pas de la sourate du shirk. Le shirk, c'est du kufr, tu sors de l'islam. On parle là, dès que c'est pas du shirk. Al-insan, al-afdal yabta'id an hada. Qal ya fulan isqini fala shay'a fih. La shay'a fih fi nazar. Bal qad yakun fi shay'. Si c'est idha kathar et y'a pas de haja, fi shay'. Amma al-haja itu na'am la shay'a fih. فلعل مراد شيخ ابن عثيمين هذا قال ومن دعا ميتا او غائبا بمثل هذا فانه مشرك نعم مثلا الان تدمض امور دنوا كذا يعني تشوف ابواق تشوف امانجي تشوف فريمون يا فلان دنوا كذا سي دو الشرك لماذا نور احسن مشكل قادر سويبي الدرس يا جماعه قال ميتا أو غائبا مثل هذا فإنه مشرك لأن الميت أو الغائب لا يمكن أن يقوم بمثل هذا فدعاؤه إياه يدل على أنه يعتقد أن له تصرفا في الكون فيكون بذلك مشركا مشركا في ماذا؟ سي دوموند أو مور إلي با كاباب إلا فيه الشك دو ماذا؟ دو لادوغاسيون أحسن كذلك لماذا الآن دو لاسورة كي لاديجو لادومين يا دي الشرك في الربوبية؟ أحسنت لا بأس عبد الملك أحسنت لأنه يعتقد كسموه إلى تصرف في الانيفير في الكون سي الله عز وجل كفزا الله كي تدن كي تخون كون لير الآن لي سي كوا كي لا بوسي أ دوموندي سي سا عقيدة في المور فانظر انظر وكي سو أغيفي حتى الشرك في الربوبية الآن الله المستعان قال واعلم أن الدعاء نوعان دعاء مسألة ودعاء عبادة الآن l'invocation elle se divise en deux. T'as compris que l'invocation c'est pour Allah seul, t'as pas le droit de la donner à autre qu'Allah dans une chose qu'Allah Azza wa Jal qui est capable, t'as pas le droit. Al-Ala se divise en deux, dua mas'ala ou dua ibada. Qui c'est qui nous résume avant qu'on lit? On l'avait fait Hada plein de fois. Pardon. Non. C'est pas fi salat faqat, c'est quoi du'a ibada? يعني هنا عبادة تفضل سبا واضح أحسن لكن سبا واضح si quelqu'un a jamais entendu la مسألة ما أظن سيفهم لكن أحسن t'as donné البداية continue إسماعيل لماذا دعاء العبادة il y a un rapport entre l'ibada et le dua لا لا عندك أحسنت دعاء العبادة أي toutes les adorations que tu fais c'est quoi le but c'est comme si tu demandais à Allah عز وجل الجنة et de t'écarter de النار maintenant tu fais le hajj c'est pour quoi c'est une ibada c'est le hajj لكن أنت tu fais le hajj c'est pour te rapprocher d'Allah et le fait de faire le hajj c'est comme si tu demandais رضي الله إلى آخر toutes les adorations c'est une dua ou c'est un dua tout لماذا لأن كما سيقول جون عثيمين أن العبادة tu l'as fait pourquoi pour te rapprocher d'Allah عز وجل c'est comme si tu disais Allah يا الله je me rapproche de toi donne-moi كذا donne-moi الجنة إلى آخر la deuxième dua مسألة ياسين هذه elle est facile elle est واضحة ما معنى دعاء المسألة؟ لا تسأل تسأل تسأل الله الله إلي على كل شيء قدير لا بزن تقيد فيما يقدر الله على كل شيء قدير تقيد في المخلوق أما تسأل الله تطلب شكرا تشوفه الله إلي على كل شيء قدير قال فالآن أضليق شغل عتيمين إن شاء الله سوف يتواضح قال وعلم أن الدعاء نوعان دعاء مسألة ودعاء عبادة L'invocation se divise en deux. Mas'ala, le fait de demander, et une invocation, l'adoration. Al-Ula qala fa du'a al-mas'ala, huwa du'a al-talab, ay talab al-hajat. Naam, ay tu demandes. Tu demandes ce que tu as besoin à Allah. Qala wa huwa ibada idha kana min al-abdi rabbih. Naam, c'est une adoration si tu demandes à Allah. Si tu demandes à autre, c'est pas une adoration. Ça peut être du shirk, et ça peut être autorisé. Ça peut être autorisé. Lakin, dès que c'est Allah, c'est une adoration. C'est une adoration. On a vu le tafsir avant. قال لأنه يتضمن الافتقار إلى الله تعالى واللجوء إليه واعتقاد أنه قادر كريم واسع واسع الفضل والرحمة نعم والله ذو الفضل العظيم قال ويجوز إذا صدر من العبد لمثله من المخلوقين إذا كان المدعو يعقل الدعاء ويقدر على الإجابة كما سبق في قول القائل يا فلان اطعمني نعم le fait de demander si c'est pour Allah si tu demandes à Allah c'est une invocation si tu demandes à autre qu'Allah s'il est capable il est présent il est vivant c'est pas du shirk si il manque un des trois tu demandes une personne il n'est pas capable il n'est pas là il est là hada c'est du shirk hada c'est du shirk hadi c'est du'a al mas'ala le fait de demander c'est ce qu'on appelle le du'a les connus مثلا tu dis fait du'a Allah azza wa jal ay demande c'est celle-là alors la deuxième قال واما دعاء العباده قال فأن يتعبد به للمدعو طلبا لثوابه وخوفا من عقابه وهذا لا يصح لغير الله وصرفه لغير الله شرك أكبر مخرج عن الملة وعليه يقع الوعيد قوله تعالى إن الذين يستكبرون عن عبادة سيدخلون جهنم داخرين هذا الآن شرع الديمين دي أما دعاء العبادة فأن يتعبد به للمدعو طلبا لثوابه وخوفا من عقابه سسا دعاء Le fait que tu adores Allah Azza wa Jal, pourquoi tu l'adores toi? Pour te rapprocher de lui et rentrer dans le Jannah et tu t'écartes de l'Nar. Enfin, le fait que tu adores Allah, c'est comme si tu avais demandé le paradis al Jannah et tu avais demandé qu'Allah t'écarte de l'Nar. Enfin, min hadhihi al-haythiyya al-ibada, c'est quoi? C'est du'a. Ils ont appelé ça du'a ibada. Enfin, du'a ibada, c'est quoi? C'est l'ibada. C'est l'adoration. Ils l'ont appelé du'a li hadha al-amr. Amma du'a mas'ala, c'est la du'a qui est connue indana, et le fait d'invoquer, de demander. Mafhoum? C'est واضح. تفضل يوسف. Celui qui n'a pas compris, c'est l'an. تعبد. عبادة. Ça vient de عبادة. Maintenant, il est تعبد, il adore. Il adore. L'invocation et l'adoration. L'invocation, elle se divise en deux. La demande, c'est la première. Maintenant, tu dis, Ya Rabbi, donne-moi Kada. Ça, la première. La deuxième, c'est l'adoration. Maintenant, tu fais Salat. Pourquoi Salat, c'est une invocation? Indamen. Voilà. Vous avez compris. Qala sur l'islam, wa dalil al-khawf. Qawluhu ta'ala. Fala takhafuhum wa khafuni in kuntum mu'minin. La deuxième ibada, al-khawf. Al-khawf, on va voir que c'est une ibada. Et on va voir qu'il y a un tafsir, kadali. Qala shir al-utaybid al-khawf, huwa al-du'r. Hakada bid-dham, vous savez. Bid-dham. Al-du'r. Qala, wa huwa infi'al, yahsul, bitawakku' ma fihi halak, au dharar, au ada. Fal-khawf, c'est une ibada quoi? Qalbiya. الآن نستفيد أن هذه عبادة سبب عبادة قولية مثل الدعاء إبغض عبادة سفكرة قلبية مثل الخوف إبغض عبادة بدنية مثل الحج مثلا الطواف إبغض عبادة مالية avec l'argent مثل الحج أو الزكاة أو من هذه الأمور. Al-Hajj fait tafsir, si tu as besoin d'argent. Mais si tu es sur place, ta hajj, tu peux faire le hajj sans mal. Mais zakat, c'est un mital wadih. Tu te donnes l'argent, c'est l'ibad. Fal-khawf, c'est le chayf al-qalb. Qal, infi'al, yatawakka ma bihi halak, ou darar, ou adha. Naam, maintenant, il y a une chose, elle peut te faire du mal. Dans ton cœur, il y a quelque chose, il va bouger. Ça s'appelle al-khawf. Al-khawf. Maintenant, واحد, il te pointe une arme. Ou tu vois un serpent à mamak. Tu vois Madri, tu vois. Hadi l'humour, ça va te faire bouger ton corps et ça s'appelle al-khawf. Et le visage, il change, et kada. Tout ça, ça vient min al-qalb et ça s'appelle al-khawf. Parce que al-khawf, le fait que ton cœur il bouge pour quelque chose, ça dépend de cette chose. C'est pour ça al-khawf, il y a un qasim et l'aqsam. Qal, on va voir al-an, les parties de la peur. Qal, وقد نهى الله سبحانه وتعالى عن خوف أولياء الشيطان وأمر بخوفه وحده نعم فلا تخافوهم وخافون تفضل وضبخ رضك الله عز وجل صوف وضع الخوف طبيعي يدي شوز سناتوغل ناتوغل إن ترسل التبعي نعم سور لاتك تون كير بوجي تانيت خمى هذا لكن يدي شوز سكبر الله الخوف مثلا تفضل وضبخ فرد المور تفضل وضبخ فرد المور لماذا؟ C'est quoi la différence? Avoir peur d'un mort et avoir peur maintenant d'un lion. Il y a un lion devant toi, il y a un chien, il y a un minhadil umur. T'as peur qu'il te mord, t'as peur. Mais c'est quoi la différence entre le mort et t'as peur d'un serpent ou d'un lion? Il a akhir. Ahsant, Adal Mayyit, il peut rien te faire, il est sous terre. Anta, si tu veux, tu vas, tu le déterres, tu lui fais du mal. Anta, si tu veux. Amma huwa, il est où le mal qu'il va te faire? Enfin, celui qui a peur du mort, ça veut dire quoi? Non, mais pourquoi? Ahsan, celui qui a peur d'un mort, ça veut dire que dans son cœur, il croit que le mort il peut lui faire quelque chose. Et après, il fait du shirk. Fa anta al-khawf, al-mizan il est houla. Qal, al-naw al-awwal. Ou hada, on le laisse pour demain. Demain, on rentre dans aqsam al-khawf. Accrochez-vous, révisez. L'an, on va avancer, ya jama'a. Le kitab, il faut qu'on avance. L'an, al-matloub minkum, vous révisez. Et vous suivez. Et les cours, ils sont faciles. L'aqiqa, il n'y a pas plus simple. Lakin, hatta vous suivez, hatta on avance. Il n'y en a plus, il faut qu'on avance. L'an, hatta on prend les autres livres. Bi-idnillah. Allah, tawfiq. Fadda fu'al. ماذا؟ قول المميت لا يستطيع أن نفعه قلب غيره لأنه في أول الأمر لا يستطيع أن نفعه ولا Ahsant, un al-mayyit, il ne peut pas se faire du mal et du bien à lui-même. Le mort, il pourrait se faire du mal, du bien, il aura fait quoi? Il serait revenu. Il y en a, les gens, ils n'aiment pas la mort. Lakin, huwa, il n'arrive pas à se faire du mal. Comment tu veux, ou du bien, comment tu veux qu'il te fasse à toi? Si tu as la aqidah, ton cœur, il croit que le mort, il peut faire quelque chose, al-an, tu as une aqidah dans le mort, il faut vite enlever ça. Mort, il ne peut rien te faire, un mort. Il ne peut rien te faire. Il y a des vivants, ils ne peuvent rien te faire. Des vivants, ils sont baïfs, ils ont peur, ils ont. Qu'est-ce qu'un mort, il est sous terre? Fatal Ismail. Ah, non. Tout ça c'est des ibadah qalbi. Et ça va venir. Qal de Kathir bin Nas. Tayyib. Tfaddal Youssef, mada? Az-zur ça bi ma'na al-khawf. Bi ma'na al-khawf. Inch'Allah, pour demain, quelqu'un cherche la définition. T'as un dictionnaire. Bil'arabiya. T'as bil'arabiya. Taïb, demain, mets-nous la définition du du'a. Hatta nastafid. Amma al-murad, huna, al-khawf, huwa al-du'a. Fad-du'a, c'est le khawf. Stafadna, amna, al-du'a, c'est le khawf. Et nous, c'est quoi le khawf? Al-khawf, il n'y a pas besoin de ta'rif. Khawf, c'est connu. Qala ibn Kathir, fad-dan nour, si tu veux écrire, ou celui qui veut écrire, je vous emmène que le shahid, qala. Vous mettez kalam al-nas d'Ibn Kathir, c'est quoi? Yastahiqu. Ah, je vous le donne depuis le début. Qala rahimahullah ta'ala, qala wa madmounuhu annahu al-khaliq, al-raziq, malik al-dar. Aïe Allah. C'est écrit. T'as pas encore dégainé, ya Enor. Madmounuhu annahu al-khaliq, al-raziq. أي الله الخالق الرازق مالك الدار أي سلو المالك أي جميع العالمين سيسون ملك سلام بكي كواكسا قال فبهذا يستحق فبهذا يستحق أي الله هذيك سايمي غيت كوا فبهذا يستحق أن يعبد وحده فبهذا يستحق أن يعبد وحده ولا يشرك به غيره ولا يشرك به غيره فكلام ابن كثير سلسا أما شغل الإسلام في الأصول الثلاث إلا أمني بالمعنى فنحن الآن هنا كلام بالنص أفضل ابن كثير الذي هذه بهذه الحروف ولا يشرك به غيره انتهى سلوك الكلام إلي في تفسير ابن كثير عند الآية سبحانك اللهم وبحمدك لا إله إلا أنت استغفرك